அருண் வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். இதில் வந்து நீங்கள் பாக்கு மரம் வந்து எவ்வளோ இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பாக்கு மரத்துக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு பாக்கு மரம் இல்லை, எந்த மரம்னாலும் சரி, அதோடைய அதுக்கு வந்து ஆரோக்கியமான இடைவெளி கொடுக்கணும். அதாவது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு பெருக்கும் அப்படிங்கிறது. இப்போது எக்ஸாம்பிளாக பாக்கு மரம் வந்து ஒரு ஒரு 5 அடி வந்து அதோட 5 5லேருந்து 6 அடி அந்த அளவுக்கு வந்து அதோட மட்டையை வந்து விரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பக்கமும் அந்த பக்கம் அடுத்து உள்ள பாக்கு மரம், அதுக்கு அடுத்து உள்ள பாக்கு மரமும் நீங்கள் வந்து பார்க்கும்போது எந்த இடத்துல வைக்கணும்னா, ஒரு 6லேருந்து இப்போ இது முதல் ஒரு இடத்துல வச்சிட்டிங்க, அதுலேருந்து 12 அடி தள்ளி அடுத்த மரம் வைக்கலாம். அப்போ இந்த மரத்துக்கு ஒரு 6 அடி இடைவெளி இருக்கும், அடுத்த மரத்துக்கு ஒரு 6 அடி இடைவெளி கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அதை தீர்மானிங்க. ஒரு பாக்கு மரத்துக்கு எவ்வளோ இடைவெளி தேவை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு பாக்கு மரத்துக்கு எவ்வளவோ அதை வந்து 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளாக ஒரு பாக்கு மரம் ஒரு பக்கத்தில் வந்து 6 அடி விரிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து 12 அடி கேப்பில் வந்து மரம் வைக்கலாம். இது நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் அடிப்படை. ஒவ்வொரு மரத்துக்கும் கொடுக்கக்கூடிய இடைவெளி வந்து ஆரோக்கியமான இடைவெளி இருக்கணும். அது வந்து அடுத்த மரத்து மேலே இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த அளவில் நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.